காதல் உனக்கு என்ன விளையாட்டா, பாதல் சொல்லடி கண்ணம்மா. துண்டில் போட்ட வலையில செக்கிட்டா, என் ஆசைய எனக்குள்ள தூண்டிட்டா. கண்களில் என்னையில் தெரியுதம்மா, ஒரே போல உன்னை நானும் மன்னிச்சுக்கவா. என் இதய துடிப்பும் நீ தானே, என்ன உயிரோடு கொள்ளிறிய. அவ சிரிப்பால என்ன கொண்டாலே, அவ பின்னால அலைய வச்சாலே. இது காதல் தானா தெரியல, என்ன செய்ய போகிற. உன்னோட நான் சேர்ந்து வரவா பேபி. நியூயார்க்கில் டொரண்டோ, பேபி கொச்சிலோ மிலானோ. என் ப்ரையாரிட்டி நிதானோ, அடே எனக்கு என்ன பிறந்தவள் நிதானோ. நீ போனி நான் உன் கிளைன், உன்னோட நான் தேன் நான். Oh baby, you got me, te amo habibi. Ni Beyonce endal, nanum Jay-Z. Kadal unakkena vilayatta, paadal solladi kannamma. Thundil potta valaiyila sekketta, enna asaya enakkulla thoondetta. Kangalil ennaayil theriyudamma, ore pola unna nanam anachikava. En idhiya thudippum nee daane, enna uyirodu kolliriye. Hey yeah, you're the man I saw in my dreams, oh baby. உன்னை பற்றி தினமும் கனவு கண்டே, சிமதி விரலதான் உன்னை பின்னால சுத்த விட்ட. ஓ ஹன்னே, I'm sorry. துடிப்பும் நீ தானே, என்னோடு கொள்ளுறேன். போட்ட வண்டி நெக்லஸ் பேபி, யூ லுக் லைக் an actress. Yes, pass me your address. Parandeli unak flowers. Yes baby, you know habibi kona born on the flow. Ade unna pole enna pole jodi inge enga mila tadi enenji thirada neeyum vaadi pilla. Kova ma enna parthu murachalo unna rasikka thonu dadi. Unna la polambu randi taniye pulla enna mottonu dadi. உனக்கு என்ன விளையாட்டா, பாதல் சொல்லடி கண்ணம்மா. துண்டில் போட்ட வலையில செக்கிட்டா, என் ஆசைய எனக்குள்ள தூண்டிட்டா. கண்களில் என்னாயில் தெரியுதம்மா, ஒரே போல உன்னை நானும் மன்னிச்சுக்கவா. என் இதய துடிப்பும் நீ தானே.